കുത്തുവിളക്കേറിയ കോട്ട കുളക്കട്ടിൽ മേൽ, കുത്തുവിളക്കേറിയ കോട്ട കുളക്കട്ടിൽ മേൽ, കുത്തുവിളക്കേറിയ കോട്ട കുളക്കട്ടിൽ മേൽ, കുത്തുവിളക്കേറിയ കോട്ട കുളക്കട്ടിൽ മേൽ, കുത്തുവിളക്കേറിയ കോട്ട കുളക്കട്ടിൽ മേൽ. ഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാധാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്വവ്യാമോഹതസ്തതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ചൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതയസ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃകുലപതേ അഡ്വകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രീകുളം പ്രണമാമി മൂർദ്ധ്നാ ഭൂതം സരശ്ച മഹദാപ്പയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാന ഭക്താം ഹൃരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം. നീളാതുംഗസ്തനഗിരിചടീ സുക്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതി ശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்கே தோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவே கல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய். நாடினே வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. குத்து விளக்கெரிய கோத்துக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாயான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலேயும் அடுத்த பாசுரத்திலேயும் நப்பின்னை பிராட்டியும் கிருஷ்ணனையும் எழுப்புகிறார்கள். போன பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை எழுப்புவதாக இருந்தது. இப்ப இந்த ஒரு பாசுரத்திலேயே ரெண்டு பேரையும் எழுப்புகிறார்கள். முதல் பாதியிலே நப்பின்னை பிராட்டியை எழுப்பி அடுத்த பாதியிலே கிருஷ்ணனை எழுப்புகிறார். அடுத்த பாட்டில முதல் பாதியிலே கிருஷ்ணனை எழுப்பி அடுத்த பாதியிலே நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார். நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக ஆக்கிக் கொண்டு நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிருஷ்ணனிடம் போய் பிரார்த்திக்க போகிறார்கள். புருஷகாரம் ஒன்னு தேவையா இருக்கு பகவானை அடைவதற்கு. இப்படியாக இந்த பாசுரத்தினுடைய ஒரு போக்கு. சுவாபதேசம் பார்க்கும்போது மொத்தமாகவே ஆச்சாரியனை தான் எழுப்புகிறார்கள் அப்படின்னு. அப்போ ஆச்சாரியன் கூட ஒருத்தர் ரெண்டு பேர், அவர் யாருன்னா சிஷ்யர். அவர் பிற்காலத்தில் ஆச்சாரியரா வரப்போகிறவர். அதனால ஆச்சாரியன் சிஷ்யர் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு பேரையும் எழுப்பார். உதாரணம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான உதாரணம், சுவாமி பாஷ்யகாரரும் சுவாமி வேதாந்த தேசிகரும். சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்துல சுவாமி தேசிகன் பண்ணும்போது அதுல குருன்னு ஒரு பாத்திரம், சிஷ்யன் ஒரு பாத்திரம், விவேக மகாராஜன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு சத்துவ ஜானம் நல்ல ஜானம் வேணும்னு ஆசை. இப்ப நல்ல உபதேசத்தை கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கார். நிறைய குருக்கள் எல்லாம் வந்திருக்கா, நிறைய பண்டிதர்கள்லாம் வந்திருக்கா. ஆனா அங்க போய் பல மதங்களை அவர்கள்லாம் சொல்ல போறா. அங்க போய் அந்த மதங்களை எல்லாம் ஜெயிச்சு பாகவத மதம் இருக்கு இல்லையா, அதை காமிக்கணும், அதை ராஜா எடுத்து சொல்லணும். அதுக்காக குரு ஆசைப்படுற, அவர் அந்த சிஷ்யரை அனுப்புற, நீ போ அப்படின்னு சொல்லி. சிஷ்யர் நேரம் அங்க போய் குரு கிட்டே உபதேசங்கள்லாம் வாங்கிட்டு அங்க ராஜ்யசபையில போய் பிற மதங்களை எல்லாம் ஜெயிச்சு ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுல அந்த நாடகத்துல இது ஒரு அம்சம் இருக்கு, என்ன வாதம் பண்ணார் எல்லாமே இருக்கு அதுல. அந்த இடத்துல சுவாமி தேசிகன் கற்பனையாக இந்த நாடகத்தை அமைக்கும் போது குருவாக எம்பெருமானார் பாஷ்யகாரரையும் சிஷ்யராக தன்னையுமே வச்சிருக்க. எம்பெருமானாருக்கு சாட்சா சிஷ்யரா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்பவும் எம்பெருமானாருக்கு சிஷ்யரா தான் இருக்க, ஏன்னா அப்புள்ளார் சிஷ்யர் தானே. அப்புள்ளாங்கிறவர் கிட்டத்தட்ட எம்பெருமானார் மாதிரி தான். அஸ்ரௌஷம் சேஷகல்பாது அகமபி எதிரும் வாதிஹம்சாம் அப்படிங்கிற ராமானுஜரே அப்புறம் அவதாரம் பண்ண மாதிரி வந்தவரா அப்புள்ளார். ராமானுஜர் யாருன்னா ஆதிசேஷன் அவதாரம், அவரே திருப்பி வந்த மாதிரி அப்புள்ளார் இருக்கார். அதனால அவர்கிட்ட கேட்ட விடாதான் ராமானுஜயா பாத்திரம் அப்படின்னு இவருக்கு சுவாமி தேசியனுக்கு திருநாமம் ஆச்சு. ராமானுஜர்னா அப்புள்ளாருடைய திருநாமம் ராமானுஜர், எம்பெருமானார் திருநாமமும் ராமானுஜர். ரெண்டு பேருடைய வேய்க்கும் பாத்திரம் ஆயிருக்கேன். கடைசியில் அந்த நாடகத்தில் ஜெயிச்சு முடிச்ச உடனே ராஜாவானவர் கொண்டாடுறாரு இவரை. உமாதான் எல்லாம் நல்லா நடந்தது, கரெக்டா எல்லாத்தையும் சத்துவங்கள் எல்லாம் நல்லா போதிச்சுட்ட, அதனால உங்களுக்கு நான் பாரிதோஷிகம் பண்ணணும் அப்படின்னார். சம்மானங்கள் எல்லாம் பண்ணணும். இப்ப இவர் சொன்னார், சம்மானம் பண்றதா இருந்தா எங்க ஆச்சாரியனுக்கு தான் பண்ணணும். ஏன்னா நான் வந்து அந்த ஆச்சாரிய ராமானுஜர் கோவில் அவருடைய தயா பாத்திரம் நானே அப்படிங்கிற, அவருடைய தயா பாத்திரமா இருக்க அப்படின்னால்தான் என்னால இத செய்ய முடிஞ்சது அப்படின்னார். அதனால்தான் ராமானுஜ தயா பாத்திரம் இவரை சொல்றது சுவாமி தேசிகன். அதனால சுவாமி தேசிகனுடைய ஒரு கற்பனைப்படியாகவே நம்ம ராமானுஜர குருவாகவும் சுவாமி தேசிகனை சிஷ்யனாகவும் வச்சு பார்க்கலாம். அது ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை நமக்கு கிடைக்கும் கொடுக்கும். குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய். இது வரைக்கும் கண்ணனை எழுப்புறது, அதுக்கப்புறம் நப்பின்னை பிராட்டியை எழுப்புறேன். இந்த பாட்டில் அப்படி அடுத்த பாட்டில் அங்கேயும் அப்படிதான், முதல்ல கண்ணனை எழுப்பி அப்புறம் நப்பின்னை பிராட்டி எழுப்புற, அப்படிதான் வந்து. சரி, இப்போ ராமானுஜர் வந்து குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், ராமானுஜர் சயனத்தில் இருக்கார். சயனம்னா என்னன்னு முதல்ல சொன்னேன், சரணாகிதி பண்ணபடினால நிச்சிந்தையாக இருக்கார், தூங்குற நிலையில ஒரு உபாயமும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். குத்து விளக்கு எரியலாம், பிரகாசிக்கிறது அப்படின்னா ஞானம். ஒரு விளக்கு எப்படி அந்த அறை முழுக்க பிரகாசத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஞானம்ங்கிறது அந்த ஆத்மாவுக்கு மொத்தத்துக்கும் பிரகாசத்தை கொடுக்கும். அந்த கதவை திறந்து விட்டா வெளியில கூட விளக்கு பிரகாசம் வரும். அந்த மாதிரி ராமானுஜர் கதவை திறந்து வச்சா அந்த பிரகாசம் வெளியில இன்னும் நாலு பேருக்கு போகும். ஞானம் அப்படிங்கிறதுக்கு நல்ல அடையாளமே தீபம் தானே. அதனால குத்து விளக்கிலேயே அழகான குத்து விளக்கு, குத்து விளக்கிலேயே குத்து விளக்கு விசேஷம், கொஞ்சம் வேலை நல்ல அவசரத்துல இருக்கும், மங்களமா இருக்கும். அந்த மாதிரி ராமானுஜருடைய ஞானம் அப்படி பிரகாசிக்கிறதா, ஞானம் பிரகாசிக்க நின்றவர். கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மேலேறி எப்படி வருத்தம் இருக்காருங்கிறது அழகா சொல்ற. நப்பினி பிராட்டி எப்படி வருத்தம் இருக்காருன்னா, தந்தங்கள்னாலே ஆன ஒரு கட்டில், அது மேல ஒரு மெத்துன்னு ஒரு பஞ்சசயனம், ஒரு மெத்தை, அதுக்கு பஞ்சசயனம்னு பெயர். பஞ்சசயனம்னா அஞ்சு குணங்கள் இருக்கான் அந்த சயனத்துக்கு. மெத்துன்னு இருக்கு, மெத்தென்றன்னு சொல்றாரு ஆண்டாளு, ஆண்டாளுடைய வார்த்தையே வேடிக்கையா இருக்கும். மெத்துன்னு இருக்கு நாம சொல்றோம், ஆனா தமிழ்ல காப்பியத்துல போட்டிருக்காரு மெத்தென்ற அப்படின்னு. மெத்துன்னு இருக்குன்னு தமிழ்ல அது செய்யுளுக்கு ஏற்ற பெரிய தமிழ் கிடையாது. ஆனா ஆண்டாள் அது செய்யுள்ள அமைக்கிற கீழ்வானும் வெள்ளென்றுன்னு சொன்ன மாதிரி, கீழ்வானும் வெள்ளுன்னு வெள்ளுன் வெளுத்து இருக்குன்னு அர்த்தம், வெள்ளுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி பஞ்சு வந்து எப்படி இருக்குன்னா மெத்துன்னு இருக்கு அப்படின்னு. அஞ்சு குணங்கள் இருக்கும் அந்த மெத்தைக்கு, நல்ல வெண்மையா இருக்கும், நல்ல தூய்மையா இருக்கும், நல்ல குளிர்ச்சியோட இருக்கும், நல்ல விஸ்தாரமா இருக்கும், நல்ல மிருதுவா இருக்கும். அஞ்சு குணத்தோட இருந்தா அதுக்கு நல்ல படுக்கைன்னு பெயர், அதான் பஞ்சசயனம் அப்படின்னு பெயர். சுத்தமா இருக்கணும் படுக்கை, அது ஒண்ணு இருக்கோ இல்லையா, இப்படி படுக்கை தோற்காமே அப்படியே போட்டுலே இருந்தா ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆனா கபரி நாத்தனா, அப்படிலாம் இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சசயனத்துல பெருமாள் இருக்க, அதான் ஆதிசேஷ சயனத்துல பெருமாள் இருக்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல கொத்துக்கால் கட்டில் அப்படின்னா திடமான கட்டில் மேல இருக்காரு ராமானுஜர். திடமான கட்டில், நல்ல கால், நாலு கால் இருக்கு அந்த கட்டிலுக்கு. என்ன நாலு கால் அப்படின்னா, நாலு நாலு கிரந்தம், கிரந்த சதுஷ்டயம் அப்படின்வா. காலட்சேபத்துல ஆச்சாரியன் கிட்ட காலட்சேபம் பண்ணி கேட்க வேண்டிய கிரந்தங்கள் நாலு இருக்கு, அதுக்கு கிரந்த சதுஷ்டயம் சொல்லுவா. நாலு விஷயம், ஒன்னு என்ன கேட்டா வேதாந்த விஷயமா இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம், ரெண்டாவது கண்ணன் அருளின் பகவத்கீதையுடைய பாஷ்யம் கீதா பாஷ்யம், மூணாவது திருவாய்மொழி அதனுடைய பாஷ்யம், அப்புறம் நாலாவது ரகசியம் ரகசிய அர்த்தம் திருமந்திரம் துவயம். நாலு, இந்த நாலு தான் காலக்ஷேபம்னு சொல்ற வழக்கம். மற்றதெல்லாம் பாடம் படிச்சாருன்னு சொல்லுவா, இந்த நாளுக்கு மாத்திரம் காலக்ஷேபம் பண்ணான்னு சொல்ற வழக்கம். ஏன்னா இந்த நாலு தான் அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த நாலுல தான் இந்த வைஷ்ணவ சித்தாந்தம் நிக்கிறது முக்கியமாக. அதனால எப்படி கட்டில் நாலு கால் மேல கட்டில் எப்படி திருடமா இருக்கும், இந்த நாலுலையும் திருடமா இருக்கும். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரம யோகினே ஏ ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீசமது. வேதம், ஸ்மிருதிகள், சூத்திரங்கள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்காரு ராமானுஜர். ஸ்மிருதி அப்படின்னா பகவத்கீதை தான் ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு அர்த்தம் எழுதி. வேதம் அப்படின்னா வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அந்த மாதிரி ராமானுஜர் சாதிச்சு இந்த கிரந்தங்கள் ரகசியார்த்தங்களை உபதேசம் சாதிச்சிருக்காரு. இது இந்த நாலு விஷயம் இருக்கு, இந்த நாலு விஷயத்துல இந்த சித்தாந்தம் அப்படியே நிக்கிறதாம். அதனால அது மேல ராமானுஜர் அந்த நாலு விஷயத்தை திருடமாக்கி அதனாலே அவர் நிம்மதியாக இருக்கார். மெத்தன் கொத்துக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம், அதுக்கு மேல பஞ்சசயனம் இருக்கு. பஞ்சசயனம்னா அஞ்சு குணங்களோடு கூட இருக்கக்கூடிய சயனம். ராமானுஜர் சயனத்துல இருக்கேன்னு சொல்லிருக்கேன். சயனம்னா என்னன்னா சரணாகதி பண்ணிட்டபடினால நிம்மதியா இருக்காரு. சரணாகதிக்கு அஞ்சு அங்கங்கள் உண்டு, அதனால அது பஞ்சசயனம் அப்படின்னு. ஆனுகூல்ய சங்கல்பகம் பிராதிகூல்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி விஸ்வாசம் கோத்ருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப காற்பண்யே ஷட்விதா சரணாகதி. சரணாகதி ஆறு அம்சம் இருக்கு. இந்த ஆறு அம்சத்துல ஒன்னு வந்து பிரதானம், மற்றது அஞ்சு அங்கம்னு பெயர். பிரதானம் எதுனா ஆத்மசமர்ப்பணம் தான் பிரதானம். ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், நீயே ரட்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனம், அப்புறம் வந்து ஆகிஞ்சன்யம், எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தன் கதியை தெரிவிக்கிறது. இந்த அஞ்சு அங்கம், இந்த அஞ்சு அங்கத்தோட இருக்கக்கூடிய அந்த சரணாகதி தான் பஞ்சசயனம் அப்படின்னு சொல்ற. எப்படியானா அஞ்சு குணங்களோடு கூட கட்டில் இருக்க மாதிரி இவர் அந்த சரணாகதியில் தானே படுத்துருக்கார். நிம்மதியா சரணாகதின்னு ஒண்ணு பண்ணவா நிம்மதியா படுத்துவா, மற்ற பேர் யாரும் நிம்மதியா தூங்க முடியாது. தியானம் பண்றவனும் நிம்மதியா தூங்க முடியாது, ஏன்னா தியானம் ஒழுங்கா நடந்தாகணும். தியானம் ஒழுங்கா நடக்கணும்னா என்ன பண்ணுவா தூங்க இல்லையா, தியானத்துல எங்கேயாவது விச்சேதம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தியானம் ஒழுங்கா நடக்கணும்னா அவருக்கு ஒரு வழி இருக்கு. பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணுவான், தியானம் ஒழுங்கா நடக்கணுமே அவனும் அதான் பண்ணுவான், என்னுடைய தியானத்தை நன்னா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அதான் ராமானுஜர் சொன்னார், பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி தியானம் நன்னா நடக்கணும்னு சொல்லி கடைசியில் அந்த தியானத்தினுடைய பலன் என்னன்னா மோட்சம், மோட்சம் கொடுக்கணும்னா. அதுக்காக சொல்லுவான், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சத்தை கொடுக்க வேண்டியிருந்தா, தியானத்தை கொடுத்துட்டு மோட்சத்தை கொடுக்க வேண்டாம், மோட்சத்தையே கொடுத்துரும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். பஞ்சசயனம், இந்த அஞ்சு அங்கத்தோடு கூட இருக்கக்கூடிய சரணாகதி அப்படின்ற ஒரு சயனம், அந்த சயனத்துல அவர் சயனிச்சிருக்கார். மெத்தன்ற இந்த சயனம் மெத்துன்னு இருக்கான், ஏன்னு கேட்டா இதுல இந்த சரணாகதிங்கிற பிரதான அம்சம் இருக்கு இல்லையா, அஞ்சு அங்கம் சொல்லியாச்சு. பிரதானம் எது அப்படின்னு கேட்டா சமர்ப்பணம், எதை சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா ஆத்மாவை சமர்ப்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பரத்தை சமர்ப்பிக்கிறார், பர சமர்ப்பணம். பரம்னா இந்த ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு, அந்த பொறுப்பையும் சமர்ப்பிக்கிறார், பலனையும் சமர்ப்பிக்கிறார். இப்ப சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் என்ன மெத்துன்னு இருக்க வேண்டியதானே, அந்த பொறுப்பு நாம வச்சிருந்தா கரடு முரடா இருக்கும். எதை சமர்ப்பிச்சா கூட அந்த பொறுப்பு வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, கரடு முரடா இருக்கும். அந்த பொறுப்பையும் சமர்ப்பிச்சுட்டாருன்னா அதான் மெத்து, ஆனந்தமா இருக்குன்னு இருக்கும், சுகமா இருக்கும். நிர்பரோ நிர்பயோ அஸ்மி அப்படிங்கிற, நிர்பரமாக நிர்பயமாக இருக்கணும். ஏன்னா பரம் இல்ல, பொறுப்பு ஒப்படைச்சாச்சுன்னா அப்புறம் பரம் இல்லையே. ஆனா இப்படிப்பட்ட பொறுப்பு ஒப்படைச்சாச்சுன்னா பயமா இருக்காதோ, அவர் ஒழுங்கா பாத்துக்கிறேன் அப்படின்னா ஒப்படைக்க வேண்டியவர்கிட்ட ஒப்படைச்சு விட்டா நிர்பயம் வசதி. இன்னொருத்த வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சாச்சுன்னா நமக்கு கவலையா இருக்கும், ஆத்த பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தா என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு. ஆனா அவர் நன்னா பாத்துக்கிறவாரு ஒருத்தர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் கவலையில வரும், உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நிர்பயமா இருக்கலாம். அதனால வேற யாத்தியாவது பரத்தை ஒப்படைச்சா வச்சுக்கோங்க கவலை, ஆனா பெருமாள் கிட்ட பரத்தை ஒப்படைச்சாச்சுன்னா நிர்பயமா இருக்கலாம், நிர்பரமாயும் இருக்கலாம், நிர்பயமாயும் இருக்கலாம். இல்ல பெருமாள்கிட்ட ஒப்படைக்கல நானே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஏ வச்சுன்னா நிர்பயமா இருக்கலாம், ஆனா நிர்பரமா இருக்க முடியாது. என்ன பொறுப்பு சுமக்கணுமே, சுமந்திருந்தோம் ஒரே அப்படி இருக்கு. ஆனா சரணாகதி, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணா பரமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கான். அதனால மித்தன்னு இருக்கு. அந்த சரணாகதியில அகங்காரத்துக்கு உட்பட்டபடினால நான் சரணாகதி பண்ணே நினைக்க கூடாது. சரணாகதியில அந்த ரொம்ப அழகான விஷயம், வரதா தவகலு பிரசாதாதிரே சரணமிதி வசோபிமே நோதியாதுங்கிற கூறத்தாழ்வா, வரதா உன்னுடைய அனுகிரகம் இல்லாட்டா சரணம்னு வாயால் வருமா அப்படிங்கிற. அனுகிரகத்தால் தான் சரணம்னே வாயில வந்து. அதனால பகவான் தான் அந்த சரணாகதியும் பண்ண வைக்கிற அப்படின்னு இருந்தபடினால இது மெத்துன்னு இருக்கான். இதுல ஏதாவது அம்சத்துல நான்ங்கிறது உண்டா? கிடையாது. நான் என்னை சமர்ப்பிக்கிறேங்கிறது கூட கிடையாது. நீ உனக்கு சேஷமான ஒரு ஆத்மாவை நீயே உனக்கு ஏற்றுக்கொண்டாய், அப்படிதான் சரணாகதியே வரும். அதனால சரணாகதியினுடைய பிரயோகத்திலே அப்படிதான் வரும். நான்கிறது கிடையாது, அடியேன் தான். அடியேங்கிறது கிடையாது. சுவாமியானவர் அந்த சுவாமிக்கு சேஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம வஸ்துவை அவர் தனக்கே உரியதாக ஆக்கி கொண்டார். அவருக்கே உரியதா தானே இருக்கு, ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. ஆனா நடுவில் இந்த ஆத்ம வஸ்து தன்னைத்தானே உரியதா நினைச்சுட்டு இருக்கும், அது இல்லாமல் தனக்கு தானே உரியதாக ஆக்கின்றார் அப்படின்னு. அதனால மெத்துன்னு இருக்காங்க. மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலே சைனத்துல இருக்க நிம்மதியா தூங்க வேண்டியதானே. ஆனா தூங்க முடியல. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த வளர்மார்பா வாய் தேரவாய். கிருஷ்ணன் சொல்ற நப்பின்னை பிராட்டியோடு கூட கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்க. நப்பின்னை பிராட்டியினுடைய திருக்குழல்கள்ல புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பம் வளர்ந்துருக்கான், விகசிச்சு இருக்கு. கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த புஷ்பம் வளர்ந்து கொள்ளியா அதை பார்த்து கண்ணனும் வளர்ந்துருக்கான். ஆனா மலர் மார்பா வாய் தேர, நீ வந்து வாய் திறந்து எங்களுக்கு பேச்சு கொடுத்து நீ எழுந்து வந்து அனுகிரம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நீ ராமானுஜர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா பக்தி அப்படிங்கறதுதான் பிரேமா. பின்னே கொஞ்சமே வைத்து கிடந்த மலர்மா இருப்பான்னா பிரேமத்தை தான் சொல்றது. பிரேமம்னா என்ன அப்படின்னா பக்தி தான் பிரேமம். பக்தினா என்ன அப்படின்னு கேட்டா மகனீய விஷய அத்தியந்த பிரீத்தி அப்படின்னு சொல்றதான். அதாவது ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர்கிட்ட மரியாதை இருக்கு, அவர்கிட்ட பயம் இருக்கு, அவர் பெரியவர் அப்படின்னு ஒரு கௌரவம் ஒரு ஞானம் அவரை பத்தி இருக்கு, அவர்கிட்ட ஸ்நேகம் இருக்கு, நல்ல பிரீத்தி இருக்கு, இதெல்லாம் கலந்திருந்தா பக்தின்னு பேர். வெறும் பிரீத்தி மாத்திரம் இருந்தா பக்தின்னு பேர் கிடையாது. வெறும் பிரீத்தினா அம்மாவுக்கு குழந்தைகிட்ட நல்ல பிரீத்தி இருக்கும், ஆனா அது பக்தி அப்படின்னு சொல்ல முடியாது. வெறும் பயம் மாத்திரம் இருந்தா பக்திங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா ஒரு பெரிய ஆசாமி கிட்ட அவனுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும், பயந்து பயந்து காரியம் செய்வாளா, ஆனா அது பக்தியோட செய்யறாங்கிறது கிடையாது, பயத்தோட செய்கிறா அப்படின்னு. ஒரு மரியாதை இருந்ததுன்னா மரியாதையோட செய்யறான்னு இருக்கும். அப்ப பக்தியில எது முக்கியம் அப்படின்னு கேட்டா இந்த பிரீத்திங்கிறது ரொம்ப முக்கியம், அன்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பயம் அப்படிங்கறதோ மரியாதை அப்படிங்கறதோ இதெல்லாம் சேர்த்து 10% இருந்தா 90% பிரீத்தி இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பக்தி அப்படின்னு பெயர். அந்த நப்பின்மை பிராட்டி கிட்ட அத்தனை ஸ்நேகத்தை சொன்ன பத்தினால இங்க பக்தியை சொன்னதாச்சு. அதனால பக்தியோடு கூட இருக்க சைனிச்சின்றத வெறுமப்படுத்தல, சமூக குணத்தான படுத்திருக்க மாதிரி படுத்திட்டு இல்ல, சரணாகதி பண்ணிட்டாரு இல்லையோ. அதனால பெருமாள் கிட்ட அத்தியந்த ஒரு பக்தி ஒண்ணு வச்சிருக்க. அந்த பக்தினாலே கொத்தாளர் பூங்குழல் புஷ்பங்கள்லாம் மலர்றதா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா கைங்கரியங்கள் மலர்றது, வளர்ந்து நிக்கிறது. உங்கள் புறக்கடை தோட்டத்து வாயுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பினகா அப்படின்னு சொன்ன மாதிரி ராமானுஜர் பக்தி என்ன இருக்கிறது அப்படின்னாலே விசேஷமான கைங்கரியம் சர்வதேச சர்வகால சர்வோஜித சர்வவித கைங்கரியா அப்படின்னு ராமானுஜரே சொல்றாரு. அது மாதிரி கதாங்கிற எப்ப இந்த கைங்கரியத்துல ஆஜ்ஞாபேதம் பண்ண போற அப்படின்னு கேட்கற கைங்கரியம்னாலே ராமானுஜர் தான் அப்படின்னு சொல்ற அளவு பிரசித்தமா இருக்கக்கூடிய கைங்கரியம் மலர ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்தி இருக்கிற அப்படின்னால. சர்தார் சரணாகதி பண்ணாச்சு, மோட்சம் வரப்போது வரப்ப பாத்துக்கலாம், தூங்குறது இங்க இருக்கிற காலம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்திக்கிறான் அப்படின்னும் போது அந்த கைங்கரியத்தினுடைய ஒரு மலர்ச்சி அப்படின்னு ஒண்ணு வருவான். கொத்தலர் பூங்குழல், அதனால என்ன கேட்டா ஒரு வியாபகம், ஒரு ஆசை, கைங்கரியத்துல ஒரு ஆசை, பெருமாள் கிட்ட ஒரு ஆசை. இப்படி ஆசையோடு கூட அப்படியே இருக்க. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திராமாய். அதனால இவருடைய மனசு கொஞ்சம் மார்புனா திருவுள்ளம், அந்த திருவுள்ளமும் மலர்ந்து பிரகாசமாக இருக்கான். அப்படிப்பட்ட நீர் வந்து எங்களுக்கு வாய் திறந்து அனுகிரகம் பண்ண வேணும், காலட்சேபங்கள் மூலம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன். கண்ணின் ஆய் அடுத்து சிஷ்யன் எழுப்புற, சிஷ்யர் தான் வேதாந்த வேசியன். மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை போமானுஜர் வேதாந்த தேசிகன் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. பொதுவா ஆச்சாரிய சிஷ்யன் வைக்கலாம், ஆனா லோகத்திலே இந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய சிஷ்யனை பார்க்க முடியாது. நாம என்ன அப்படின்னா மகாபாரத்தை எடுத்து பார்த்தோம், ஆச்சாரிய சிஷ்யனுக்கு நல்ல உதாரணம் யாரு மகாபாரத்துல அப்படின்னா துரோணாச்சாரியரும் ஏகலவியும். ஒரு நாள் கூட அவரை நேரம் பார்க்கல, நேரம் போய் கேட்டா அவர் சொல்லிக்க முடியாதுட்டார். ஆனா அவரையே மனசுல தியானம் பண்ணி இவன் கத்துட்டான் மொத்தத்தையும். எந்த அளவு கத்துனா அவரே இந்தியாவிலும் கத்துட்டான். அந்த குரு பக்தியினால அவரே இந்த அளவு கத்துட்டான். நேர படிக்கிற அர்ஜுனனுக்கு அவ்வளவு வரல. அர்ஜுனன் பார்த்து இந்த ஏகலவியனுடைய அஸ்திர சாமர்த்தியத்தை பார்த்து, ஐயோ இத்தனை அத்தனை சாமர்த்தியம் இருக்கே, நீ எங்க படிச்சேன்னா துரோணர்கிட்ட படிச்சேன்னா, துரோணர்கிட்ட இவன் தான் படிச்சுட்டு இருக்கான் நேர, நீ பிரத்யமா படிச்சப்ப நான் குரு பக்தினாலே படிச்சேன் அப்படின்னு வருது. அந்த மாதிரியாக சிஷ்யர்கள் இருக்கலாம், ஆனா ராமானுஜருக்கு தேசிய சிஷ்யங்கிறது அந்த மாதிரி இருக்கு, அத்தனை விசேஷமானது. அதனாலதான் சங்கட்டு சூரியனுடைய நாடகத்தில் இப்படி பார்க்கறோம். அவர் சொல்றார், மைத்தடங்கு கண்ணினாய், அழகான கண்ணுடையவர், அழகான ஞானம் உடையவர் அப்படின்னு அர்த்தம், அழகான கடாட்சம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். தடங் கண்ணா பெரிய கண், அதுல மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், குளிர்ச்சியோடு ஒரு அழகோடு கூட, கண்ணு பெருசா இருந்தா போறாது, கண்ணு அழகா இருக்கும், அழகோடு கூட குளிர்ந்த கடாட்சம் உடையவர் அப்படின்னாச்சு. அந்த கடாட்சம்ங்கிறது குருவனுடைய கடாட்சம், குருவனுடைய கடாட்சமானது அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. ஏகையோ குரு திருஷ்டியாம் வாபி லபேதயத்து நதத்திசுவீரஷ்டாபி சஹஸ்ரேணாபி கஸ்திச்சித். ஒரு கடா குருவனுடைய ஒரு கடாட்சத்தினாலே கிடைக்கிற பலன் இருக்கும் இல்லையோ, இது வந்து மூணு கடாட்சத்தினால, மூணு கண்ணால பார்த்தாலும் கிடைக்காது, எட்டு கண்ணால பார்த்தாலும் கிடைக்காது, ஆயிரம் கண்ணால பார்த்தாலும் கிடைக்காது. மூணு கண்ணால பார்க்கிறவர் சிவன், எட்டு கண்ணால பார்க்கிறவர் பிரம்மா, ஆயிரம் கண்ணால பார்க்கிறவர் இந்திரன். இவா கடாட்சம் வந்தா கூட அந்த பலன் கிடைக்காதா? குரு ஒரு கண்ணாலே பார்த்தா கிடைக்கக்கூடிய கடாட்ச பலனுக்குள் அது, ஏன்னா ஞானம் கிடைக்கும். ஆச்சரியமா, அவர்களாம் வேற ஏதோ பலனை கொடுப்பார்களா இருக்கும், ஆனா இவர் ஞானத்தை கொடுப்பார், சத்தத்தை கொடுப்பார். அதனால அப்படிப்பட்ட கண்ணுடையவர், அப்படிப்பட்ட ஒரு கடாட்ச வைபவம். ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போதே பகவான் கடாட்சம் பண்றாராம், ஜாயமான கடாட்சம் பேர் அதுக்கு. மகாபாரதத்தில் சொல்றார், ஜாயமானம் ஹி புருஷம் எம் பச்சேன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சமய மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு மகாபாரதம். அது மாதிரி ஜாயமான கடாட்சம் மாதிரி பகவான் குழந்தை பிறக்கிட்டு கடாட்சம் பண்ணுவானா, இந்த குழந்தை நன்னா ஞானமாக வரட்டும். அது காட்டிலும் முக்கியம் குருவனுடைய கடாட்சம். எப்படியானால் சுவாமி தேசியனுக்கு நடாதூர் அம்மாவுடைய கடாட்சம் கிடைச்சதோ, எப்படியானால் ராமானுஜருக்கு ஆளவந்தார் கடாட்சம் கிடைச்சதோ, அந்த மாதிரியான கடாட்சம் ஆளவந்தாருக்கு நாதவனுடைய கடாட்சம் கிடைச்சதோ, அதெல்லாம் சாட்சாத் ஆச்சாரியம் கிடையாது, அந்த மாதிரி வந்து. ஆனா மைத்தரன் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் தொழிலிட ஒட்டாய்தான். நீ வந்து ராமானுஜர் எழுப்பிவிட்டான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாசுரத்தினுடைய நேரத்தை என்ன கேட்டா, நப்பிண்ணை பிராட்டியானவர் கிருஷ்ணனை எழுப்பி விட்டாம பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எத்தனை ஏழும் பிரிவாத்திரக்கு இல்லாயா, கிருஷ்ணன் பிரிஞ்சு இருக்க முடியாது, அவரால் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னா நீ எழுந்து போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தத்துவம் ஒன்று, ஆனால் நீ இப்படி பண்ணக்கூடாது. ஏன் கேட்டா உங்களுடைய தத்துவம் என்ன கேட்டா புருஷகாரம், கிருஷ்ணனையும் எங்களையும் நீ சேர்த்து வைக்கணும், கட்சியில் கிருஷ்ணையை பிடிச்சு வச்சுட்டா என்ன அர்த்தம்? நீ தத்துவமும் இல்லை தயையும் இல்லை, தயம் இருந்தா பண்ணணும், தத்துவம் இருந்தா உங்களுடைய புருஷகார தத்துவத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கேட்டானா, சுவாமி தேசிகனுடைய அனுபவம் இருக்கோ இல்லையோ, ராமானுஜருடைய அனுபவம் இருக்கு, ராமானுஜரையே அனுபவிச்சுட்டு இருக்கா. யதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயஹ பிரபுல்ல பலிதம் சிர பரமிக க்ஷமம் பிரார்த்தையே. வயசு முழுக்க கழிஞ்சு போயிருக்குண்டா, கடைசியில் பண்ண ஸ்லோகம் தேசியன் கடைசி காலத்தில் பண்ண ஸ்லோகம், வயசு முழுக்க ராமானுஜருடைய சீசுக்திகளை அனுபவித்து அனுபவித்தே கழிஞ்சு போடு அப்படிங்கிற மொத்தம் அவருடைய சீசுக்தி அனுபவம் தான். கத்தியத்ரயம் என்ன, சீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, இந்த அனுபவத்திலேயே வயசு மொத்தம் அப்படியே போயிட்டான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற. நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வசசாம் ஆவருத்தி பெரிய யௌவனம், திருப்பி திருப்பி இதை அனுபவித்தே போயிடுச்சு அப்படிங்கிற. அந்த இடத்துல ஒரே விஷயத்தையும் திருப்பி திருப்பி அனுபவிச்சுருக்கான், என்னாச்சுன்னா யௌவனம் போயிடுச்சு. அந்த மாதிரிதான் எனக்கும் போயிட்டு, நானும் ராமானுஜருடைய சிருத்தி அனுபவிச்சுட்டே இருந்தேன் போயிடுது அப்படின்னு. சீவாஷியம் காலக்ஷேபம், இன்னும் ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, காலக்ஷேபம் ஒரு தடவை சொன்னா ரெண்டு தடவை சொன்னான்னு பரவாயில்ல, திரிம்சத்வாரம் அப்படிங்கிற 30 தடவை 1000 அவரே கணக்கு சொல்றீங்க, சின்ன வயசுல கணக்கு. பீஷ்மனுடைய சின்ன வயசுல 30 தடவை சீபாஷன் காலக்ஷேபம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, அப்ப அந்த வயசை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தம் 100 தடவை சொல்லிருப்பான்னு கணக்கு பண்றேன். 100 தடவை சீபாஷன் சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி அந்த சீசுக்தியில ஈடுபட்டவர். ஆனா ராமானுஜர் விட மாட்டேங்கிற அவர் எப்பவுமே ராமானுஜரையே பிடிச்சிருந்து அவருடைய சீசுக்தியை அனுபவிச்சுட்டு இருக்கிற அது இருக்கட்டும். நீ உன் மனாலே எத்தனை போதும் தொழிலே ஒட்ட அவரை விடாம நீ பிரிச்சு வச்சு நிக்கிற நல்லதில்லை. எங்களுக்கும் அவரையும் சேர்த்து விட உம்முடைய வாக்குனாலே சேர்த்து வைக்கணும். நீ தத்துவமா இருக்கணும். தத்துவம்னா புருஷகாரமா இருக்கணும். உண்மை முன்னிட்டு நாங்கள் ராமானுஜர் அனுபவிக்கணும். தேசியனை முன்னிட்டு ராமானுடைய சீசுக்தி அர்த்தம் புரியும். ஏன்னா அதிக நசாராவிலே இருக்கு. இருந்தாதான் சீபாஷிய அர்த்தம் புரியும். தாத்பரிய சந்திரிகா இருக்கு. இருந்தாதான் கீதா பாஷ்யத்தினுடைய அர்த்தம் புரியும். கத்திய பாஷ்யம் இருக்கு. இருந்தாதான் கத்தியத்தினுடைய பாஷ்யம் அர்த்தம் புரியும். ராமானுஜருடைய சீசுக்தியுடைய அர்த்தம் புரியணும்னா தேசிய வியாக்கியான வச்சாலும் முடியும். என்னடா புரியாது. அப்படிதான் எல்லாமே இருக்கு மொத்தமுமே. அதனால நீர் என்ன பண்ணணும் கேட்டா, உங்களுடைய சீசுக்திகள் மூலம் எங்களையும் ராமானுஜனையும் சேர்த்து வைக்கணும். நீரே அனுபவிச்சுட்டு இருந்தா போறாது. வாஸ்தவத்துல அதான் நடந்திருக்கு. தேசிகனே அனுபவிச்சுட்டு விட்டுடல. நமக்காக தான் அவர் வந்து ராமானுடைய சீசுக்திகள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்க, காலவந்தாருடைய சீசுக்திகளுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்க. அதனால நீர் தான் ராமானுஜரையும் எங்களையும் சேர்த்து வைக்கிற புருஷகாரம். ராமானுஜருடைய சீசுக்திகள் எங்களுக்கு புரியும்படி பண்றவர் நீங்களாம். அதனால அதை நன்னா பண்ணணும். எங்களுக்கு அந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணணும். அது பண்ணாமல் நீர் இருக்கக்கூடாது. ராமானுஜரை நீர் மாத்திரம் அனுபவிக்க கூடாது. அது உமக்கு தத்துவம் இல்லை. உம் அவதாரத்துக்கு ஏற்றதில்லை. இதுனா பிராட்டிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கா மாதிரி தேசியனுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு. அது என்ன ஜனங்களுக்கு எல்லாத்தையும் கிரந்தங்கள் பண்றதுதான் அவர் அவதாரம். அதனால அந்த அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி நீர் எங்களையும் ராமானுஜரையும் நீர் சேர்த்து வைக்கணும். தகவு உம்முடைய தயைக்கு ஏத்த மாதிரி நடக்கும். தேசியனுடைய அவதாரமே தயினாலதானே அவதாரம். பெருமாளுடைய தயையை பாடுறார், ராமானுஜருடைய தயையை பாடுறார். தயா சாகரம் அப்படிங்கிற ராமானுஜர் தேசியனுடைய தயங்கிறது அதுவும் அப்படிதான். ஏட்டா 120 கிரந்தம் எழுதுவாங்க. அதாவது ஓரச்சுவடி எழுதி வச்சிருக்காரு. எழுத்தாரி வச்சு ஓரச்சுவடியில அந்த காலத்துல எத்தனை கஷ்டப்பட்டு எழுதிப்பார்ப்பாங்க. 120 கிரந்தம் எழுதி வச்சிருக்காருன்னா உள்ளத்தை எழுதியது ஓலையில் இட்டனம் யாம் இதற்க பிற்காலத்துல வரவாளுக்கும் இருக்கணும்ங்கிறது பெரிய பாக்கியம். 120 ஒரு 2-3 தான், ஒரு 10 கிடைக்கல அவ்வளவுதான். அதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இது கிடைக்கல, அது போட்டோம். 110 கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லையா. அதனால அவருடைய தயை, தேசிகனுடைய தயை நம்ம கொண்டாடுறோம். உம்முடைய தயினாலே ராமானுஜரையும் எங்களையும் நீ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதாக இங்க பிரார்த்திக்கிறடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை, அதான் நீ உண்மனாளனை அப்படிங்கிற. உன்னுடைய மணாளன் யாருன்னா ராமானுஜம். உன்னுடைய சுவாமி யாருன்னா ராமானுஜம். எப்படின்னு கேட்டா, எதிராஜ சப்தத்தில பார்த்தா அங்கேயே நாயிகா பாவம் வருது. சுவாமி தேசியனுடைய நாயிகா பாவம் வருது. தேவநாதய பஞ்சாசத்துல இருக்கு. அப்புறம் பகவத்யான சோபானத்துல இருக்கு. பெருமாள் கிட்ட இருந்தா பரவாயில்ல, ராமானுஜர் கிட்டேயே நாயிகா. அங்கே மணிஷா அப்படிங்கிறார். தன்னுடைய மனசுக்கு மணிஷான்னு பேர் வச்சிருக்கார். மணிஷன மனசு நடத்தம் சமுக்கத்துல. இப்ப இந்த மணிஷா இருக்காரு. சுத்தாதேச வசம்வதீகிருதா சின்ன வயசுல 5 கல்யாணம் பண்ணுவோம். அந்த காலத்துல 5 6 7 கன்னிகாதானம்னு கல்யாணம் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து ஆத்துக்குள்ள பத்திரமா காப்பாத்துவோம். வெளியில வெளியில போய் கெட்டு போயிடக்கூடாது. ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். கெட்டு போன அப்புறம் கல்யாணம்ங்கிறது கிடையாது. அதான் முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுவோம். அந்த குழந்தைக்கு நன்னா பார்த்து சத்விஷயங்கள் எல்லாம் அண்ணா சொல்லி தருவோம். குடும்பங்கிறது எப்படி நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் அண்ணா சொல்லி தருவோம். அந்த குழந்தை அங்கேயே இருந்துட்டு இவாளுடைய பாதுகாப்புல இருந்துட்டு குடும்பத்துக்கு போக போறிய நாளை எதிர்பார்த்துருக்குமா. அந்த மாதிரி தேசிகம் சொல்ற, சின்ன வயசுலயே எனக்கு காமிச்சு கொடுத்துட்டா பகவான எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்து ராமானுஜருடைய சீசுக்திகளை சொல்லி கட்டுக்கோப்பா என்னை வச்சிருக்கா. மெதுவா போனோம். சுதிசீர பிராசாதம் மாடியில 7 மாடியில் அந்த பொண்ணு உட்காந்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதையும் 7 மாடியில உட்காந்து வச்சிருக்காங்க. ஆசிபதி மனச. அதனால நீ உண்மனாலனை எத்தனை போதும் தொழிலோட ஒட்டாயமா எத்தனையேனும் தெரிவாற்றுகின்ற புரிஞ்சு இருக்க முடியாது உம்மாரு தத்துவம் என்று உங்க புருஷகாரத்துக்கு ஏத்த மாதிரி ராமானுஜரையும் எங்களையும் சேர்த்து வைக்கணும், உங்க சீசுக்திகள் மூலம் ராமானுஜருடைய சீசுக்திகளை எங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இல்லாட்டா எங்களுக்கு புரியாது, ராமானுஜனாலும் சேர முடியாது, உங்க சீசுக்திகள் மூலம் சேர்த்து வைக்கணும். சத்ததூஷணின்னு பார்த்தா எத்தனையோ அர்த்தங்கள், சுபாஷியத்தின் அர்த்தங்கள்லாம் அதையும் சாராவளியில் இருக்கு. நேர் வியாக்கியானமா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, மற்ற அங்கங்க பல இடத்துல பரவி இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சாரிய சிஷ்யனை பிரார்த்திக்கிறதாக இந்த பாசுரம் இருக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.